உனக்கென உனக்கென பிறந்தேனே. உயிரென உணர்வேன கலந்தேனே. உனக்கென பிறந்தேனே, உயிரென உணர்வேன கலந்தேனே, இதயத்தை இதயத்தை இழந்தேனே, இமைகளில் கனவுகள் சுமந்தேனே. உனக்கென உனக்கென பிறந்தேனே, உயிரென உணர்வேன கலந்தேனே. போல காதல் தான் அதில் நீயும் நானும் தொலைவோமா. தினசரி செய்தி தாள்களில் நம்மை தேடும் செய்தி தருவோமா. ஸ்ரீராம ஜெயத்தை போல் உனது பெயரை தினம் எழுதி பார்க்கிறேன். கிளி ஒன்றை வாங்கி உன் பெயரை கூறி தினம் சொல்ல கேட்கிறேன். அடி ஒரு கோடி கொலுசில் உன் கொலுசின் ஓசை உயிர் வரை கேட்கிறதே. உனக்கென உனக்கென பிறந்தேனே, உயிரென உணர்வேன கலந்தேனே, இதயத்தை இதயத்தை இழந்தேனே, இமைகளில் கனவுகள் சுமந்தேனே. கடலாக நீயும் மாறினால் அதில் மூழ்கி மூழ்கி அலையாவே. நெருப்பாக நீயும் மாறினால் அதில் சாம்பலாகும் வரம் கேட்டே. பரிதானம் பூசும் ஒரு வானவில்லை பரிசாக கேட்கிறே. அகல் தீபமாகி ஆகாய நிலவை ஓடு பார்க்கிறேன். அடி பொய்யென்ற போது உன்னோடு பேசும் கனவுகள் வேண்டுகிறேன். உனக்கென உனக்கென பிறந்தேனே, உயிரென உணர்வென கலந்தேனே, இதயத்தை இதயத்தை இழந்தேனே, இமைகளில் கனவுகள் சுமந்தேனே. உனக்கென உனக்கென பிறந்தேன், உயிரென உணர்வேன கலந்தேனே, இதயத்தை இதயத்தை இழந்தேனே.